ஏதும் எனக்கேதடி சகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் எனக்கேதடி அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அசைந்தாடும் மயில் போலவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகமகிழ்ந்திலகு நில ஒளி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட அகமகிழ்ந்திலகு நில ஒளி தனிலே தனை மறந்து அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிது என ஒரு பதம் பாட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட ததிமி என நடம் ஆட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட ததிமி என நடம் ஆட கன்று பசுவினமும் நின்று புடை சூழ என்றும் மலரும் முக இறைவன் கனிவோடு குழல்லூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் எனக்கேதடி சகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் எனக்கேதடி குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழிலாகவும் மிக மிக மிகவும் எழிலாகவும் மிக மிக மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் குகில் போலவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் குகில் போலவும் அகமகிழ்ந்திலகு நில ஒளி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட ஆட அகமகிழ்ந்திலகு நில ஒளி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிது என ஒரு பதம் பாட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட ததிமி என நடம் ஆட தகுமிது என ஒரு பதம் பாட தகிட ததிமி என நடம் ஆட கன்று பசுவினமும் நின்று புடை சூழ என்றும் மலரும் முக இறைவன் கனிவோடு கன்று பசுவினம் நின்று புடை சூழ என்றும் மலரும் முக இறைவன் கனிவோடு குழல்லூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் எனக்கேதடி சகி குறையேதும் எனக்கில்லையே சகி குறையேதும் எனக்கில்லையே.